மீன் வளர்ப்பில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மூணு டைப் இருக்குது. அது மீன் தாய் மீனை வச்சு குஞ்சு பொறித்து அந்த குஞ்சை விற்பனை செய்கிறது மூலமாக லாபம் அடைகிற ஒரு டைப்பு. சின்ன பிறந்த குஞ்சுங்களை வாங்கிட்டு வந்து அதை ஒரு விரல் அளவுக்கு குஞ்சுங்களாக மாற்றி அதை விற்பனை பண்ணுறது இன்னொன்று. இல்லை அதை விட பெரிய அதாவது குஞ்சுங்களை வாங்கிட்டு வந்து அதை வந்து மீனுக்காக மீனாக அதாவது வளர்ப்பு மீனுக்காக வேண்டி அதாவது மீனாக வளர்த்து அதை விற்கிறது மூலிமா லாபம் கிடைக்கிறது ஒன்று. எப்படி பார்த்தாலும் ஆரம்பத்தில் மீனாக வளர்க்க மீ பெரிய மீன்களை வளர்க்குறது தான் சேஃபராக சைடாக இருக்கும். நீங்கள் முதல்ல பெரிய மீன்கள் வளர்த்து அதுக்கப்புறம் சின்ன குஞ்சுகள் வாங்கி அதை கொஞ்சம் பெரிய குஞ்சுகளாக வாங்கி விற்கிறது, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேதர் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தாய் மீன் வளர்க்குறது தாய் மீன் வளர்த்து குஞ்சு பொறிக்க வைக்கிறதுக்கான தகுதி வரும். எடுத்தோடனே அதை செய்ய வேண்டாம், அது கொஞ்சம் செலவு கூட, ப்ளஸ் அதுக்கான உபகரணங்கள் மற்றபடி அதுக்கான தொட்டிகள் எல்லாம் தனியாக கட்டணும். அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தெரியாது, மீனோட கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் தான் அது சரியாக வரும். அப்போ மார்க்கெட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டு மூணு டைப்பில் இருக்குது மீன் வளர்க்குறவங்க இருக்காங்க. ஒன்று விரால்களில் மட்டும் வளர்க்குறவங்க இருக்காங்க, ஜிலேபி மட்டும் வளர்க்குறவங்க இருக்காங்க. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா சில பேர் இல்லை நிறைய பேர் செய்கிறது கட்லா ரோகு மிருகால் இதான் மெயின் கிராப்பு. அதுக்கப்புறமா புல்லுகண்டை சீசி இதெல்லாம் வந்து விட்டு அதை வளர்க்குறவங்க அதை வளர்க்குறது தான் பெரும்பான்மையான செய்கிறது. ஏன்னா அந்த குளத்தை நம்ம வந்து முழுசாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால மேல்நிலை அடி மிடில் பாட்டம் இது மூணுமே பயன்படுத்துறது இந்த மீன்களை விடும்போது தான் அது நடக்கும். அதனால் அந்த இந்த மீன்கள் தான் வளர்க்கலாம் ஆரம்பத்தில், அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரெண்டாவது அறுவடைக்கு மூன்றாவது அறுவடைக்கு அப்புறம் நமக்கே தெரிஞ்சிடும் நம்ம குளத்தில் என்ன மீன் நல்லா வருது, இல்லைன்னா நாம் எந்த அடுக்கில் இருக்கிற மீனுக்கு தீனி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தீனி முறையில் மாற்றிக்கலாம், அது தான் கரெக்டாக இருக்கும்.